Elle t'a donné son cœur, elle t'a donné son corps, elle t'a donné son amour. Mais toi t'es qu'un bâtard, t'es parti voir ailleurs, tu penses trouver meilleur. Aujourd'hui t'es perdu, t'arrives pas à l'oublier. Y'a Omri Dunya Dour, ma Omri N'Khali Kaloun. J'suis Fifi Ya, Hanifi Ya, Hasibi Ya, Mdili Ya, Wana Lik. لو كان قلبي يهدار في الأمور ما عندي زار, بغيت نطير مديك القمار. كلشي بالمكتوب, الباسي خليتو, الإنسان نسيتو كيما خلاني خليتو. ما تقوليش لي سيفيني, son corps, elle t'a donné son amour. Mais toi t'es qu'un bâtard, t'es parti voir ailleurs, tu penses trouver meilleur. Aujourd'hui t'es perdu, t'arrives pas à l'oublier. Elle t'a donné son cœur, elle t'a donné son corps, elle t'a donné son amour. Mais toi t'es qu'un bâtard, t'es parti voir ailleurs, tu penses trouver meilleur. Aujourd'hui t'es perdu, t'arrives pas à l'oublier. خليهم يدويو الاستوعب ما يعرفوهاش, خليهم يمشيو انا حداها ما نخليهاش. فهميني ما تخلينيش بلا بك ما نقدر, اش بدي ندير الحب الخطر. ديني معاك عمري ديني معاك, ما تخلينيش ما نصيبش جوج بحالك. قلبي يبكي خوات الدار ضيعت سنين وانا نفكر فيك. يا راني عايز اش بدي ندير كي نفكر فيك, انا قلبي يبكي خوات الدار ضيعت سنين وانا نفكر فيك.